வணக்கம். தமிழ்நாடு மாணவரஞ்ச கூட்டமைப்பு நண்பர்களுக்கு 22/9/19 இந்த கத்தரியை பற்றியும் நம்முடைய விவசாயிகளுக்கும் வியாபாரத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றியும் நுகர்வோருக்கும் உற்பத்தியாளருக்கும் உள்ள தொடர்பை பற்றியும் இந்த பதிவு சொல்லுது. அதாவது இந்த கத்தரி போட்டதில் கத்தரிக்காயை வந்து விற்பனை செய்கிறதில் சிக்கல், புரியுதா? அதனால் கத்தரிக்காயை கொஞ்ச நாளாக பறிக்காம விட்டு எல்லாம் பழுத்து போச்சு. இந்த கத்தரிக்காயில் என்ன சிக்கலுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த விதமான பூச்சி மருந்தும் அடிக்காமல் எந்த உரமும் படாமல் மிக உயர்ந்த முறையில் விளைச்சலை உற்பத்தி பண்ணாலும் கூட இந்த கத்திரிக்காயை பறித்து கொண்டுட்டு போய் விற்கிறதுல உள்ள ஒரு நடைமுறையை நம்ம சாதாரணமாக பார்க்கலாம். உதாரணமாக இந்த கத்திரிக்காய் ஒரு 15 கிலோ காய் பறிக்கிறதுக்கு ஒரு 2 பேர் தேவைப்படுது. ஒரு 3 மணி நேரம் குறைச்சலாக அதுக்கான உழைப்பு தேவைப்படுது. எல்லா காய்களையும் பறித்து கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து அதை தரம் பிரித்து பூச்சி சொத்தம் இல்லாத காய்கறிகளாக தேர்ந்தெடுத்து அதை வந்து மறுபடியும் பேக்கிங் பண்ணி அதை வந்து இப்போது கனகராஜை பொறுத்தளவில் தும்பலப்பட்டியிலேருந்து தொப்பம்பட்டி வந்து அங்கேருந்து பஸ் பிடிச்சி பழனி வந்து பழனியிலேருந்து சென்னைக்கோ அல்லது விழுப்புரத்துக்கோ அனுப்ப வேண்டியதாக இருக்குது. சரியா? பழனி பஸ் சென்னைக்கு போகிற பஸ்ஸுக்கு கண்டக்டருக்கு மாமூல் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. 200 ரூபாயும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, 250 ரூபாயும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு தோராயமாக சொல்கிறேன் பாருங்கள், ஒரு 15 கிலோ காய்க்கு 2 பேருக்கு ஆள் கூலி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. குறைச்சலாக ஆள் கூலி 100 ரூபா, பஸ்ஸில் வந்துட்டு போகிறதுக்கு அந்த ஆளுக்கு ஒரு 50 ரூபா செலவு, அந்த ஆள் வந்துட்டு போகிறதுக்கு அரை நேரம் ஆகுது, அந்த அரை நேரத்துக்கும் அவருக்கு சம்பளம் கொடுத்து தான் அனுப்ப வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கனகராஜ் வந்து தும்பலப்பட்டியில் குடியிருக்கல, கோயம்புத்தூரில் தான் குடியிருக்கிறாரு. அவர் வந்து அங்கே சென்னை பஸ் வர வரைக்கும் காத்திருந்து டிரைவருக்கு மாமூல் கொடுத்துட்டு தான், டிரைவருக்கோ கண்டக்டருக்கோ மாமூல் கொடுத்துட்டு தான் அதை ஏற்றுறாங்க. இதை வாங்குறதுக்கும் அங்கே வந்து கிராமத்தானாங்காடியிலேயோ அல்லது விழுப்புரத்தில் நடராஜனோ வந்து பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்து அந்த பஸ் வந்ததும் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இவ்வளவும் செஞ்ச பிறகு தான் முதல் நாள் பறித்த கத்திரிக்காய் மறுநாள் காலையிலேயே சமையலுக்கு தயாராக வருது. சரியா? முதல் நாள் மாலையில் பறித்த கத்திரிக்காய் மறுநாள் காலையில் சமையலுக்கு தயாராக புது காய்கறியாக கிடைக்கும்போது இந்த மாதிரி தான் கிடைக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு மாமூலும் கூலியும் மட்டுமே எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 350 ரூபாய்க்கு மேலே ஆகுது. சரியா? இந்த சிக்கலை புரிஞ்சுக்குவாங்க. 350 ரூபா கொடுத்து 15 கிலோ கத்திரிக்காய் சென்னைக்கு வந்து சேருது. இதில் விவசாயிக்கு எந்த காசும் இல்லை. அந்த 350 ரூபா கொடுத்து வாங்கி 15 கிலோ கத்திரிக்காயை என்ன விலைக்கு விற்க முடியும்? சாதாரணமாக சராசரியாக வெளியில் 20 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு கத்திரிக்காய் கிடைக்கும்போது இந்த 15 கிலோ கத்திரிக்காயை ஒரு கடைக்கார் வாங்கி விற்றாக்கா ஒரு கிலோ என்ன விலைக்கு விற்க முடியும்? 20 ரூபாய்க்கு விற்றுதுன்னா 15 கிலோவும் 15 × 2 = 30, 5 × 2 = 10, சரிதானே? 400 ரூபா. 350 ரூபா நடைமுறை செலவே ஆணுச்சுன்னா திருப்பி அவர் எவ்வளோ பணம் போடுவார், அப்புறம் லாபம் அவருக்கு எவ்வளோ இருக்கும்? 20 ரூபாய்க்கு விற்றாக்கா நிச்சயமாக வந்து அவருக்கு அவ்வளோ தான் கிடைக்கும், 400 ரூபா தான் கிடைக்கும். அதில் கடை வச்சுட்டு வாடகை கொடுத்துட்டு கரண்ட்டு பில்லு கட்டிட்டு அவர் கடைக்காரரு விற்கிறவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், இதில் வந்து செலவு போக காய்கறி உற்பத்தி பண்ணவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு தான் அந்த கத்திரிக்காயை பறிக்கவே இல்லை. அப்படியும் ஒரு 10 நாள் பறித்து இந்த கத்திரிக்காயை தெருவில் சும்மாவே கொடுத்துருக்குறாங்க. பழனிக்கு எடுத்துகிட்டு போனால் கத்திரிக்காய் 20 ரூபாய்க்கு மேலே வேணாங்கிறாங்க. பறித்து எடுத்துகிட்டு போகிற கத்திரிக்காய் பழனிக்கு போய் சேரும்போதே ஆள் கூலியே கிடைக்க மாட்டேங்குது. உள்ளூரில் ஒரு 10 நாள் தெருவில் சும்மாவே கொடுத்துருக்குறாரு. அவங்க யாருமே எதுவுமே கொடுக்கல, நல்லா இருக்குன்னு வாங்கி சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். இந்த சூழ்நிலையில் இந்த வியாபாரத்தை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி இருக்குது. உற்பத்தியாளர்கள் வியாபாரத்தை எப்படி எதிர்கொள்வது? ஏன்னா வியாபாரத்தை எதிர்கொள்ளாத உற்பத்தியாளர்கள் நிச்சயம் தோல்வியை சந்திப்பாங்க. அடுத்த பதிவுக்கு வரேன்.